நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழு தலைமை தாங்கும் உனை என்றும் நாடினேன். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழு தலைமை தாங்கும் உனை என்றும் நாடினேன். மெய் அணைக்க உயிர் இனிக்க அதை விழிகள் கூறாரோ, மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் ஒரு மொழியில் சேராரோ. நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழு தலைமை தாங்கும் உனை என்றும் நாடினேன். பாவையர் பார்வையில் பட்டும் உன்மேல் விழுந்தன கண்கள், ஈராயிரம் ஆண்டுகள் தவம் இருந்தாலும் உன் போல் இல்லை பெண்கள், உன் போல் இல்லை பெண்கள். வேளைக்கு வேளை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா, வேளைக்கு வேளை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா. மலருக்கு மலர் ஒரு சுவை கண்டா, வாடா மலராய் உனை கண்டான். நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழு தலைமை தாங்கும் உனை என்றும் நாடினேன். மூடிய மாங்கனி துஞ்சும் மஞ்சம் போல் இவள் நெஞ்சம், தேனூரிடும் ஓடையில் நீந்திடும் பெண்மை மையலில் துள்ளும் கொஞ்சம், மையலில் துள்ளும் கொஞ்சம். மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்களாடும் முகம் பாரு, மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்களாடும் முகம் பாரு. இதழுக்கு இதழ் ஒரு கதை கூறு, வாவாமடி மேல் இழைப்பாரு. நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன். இளமை கொஞ்சம் எழு தலைமை தாங்கும் உனை முடிவில் நாடினேன்.